The literal meaning of Sandhyavandanam is worshipping the goddess during the specific hours. The goddess assumes various forms, namely Gayatri, Savitri and Saraswati. The conjunctional position of day and night is called Sandhi, and that is the exact time to do Sandhyavandanam. In the morning, the apt time is just before sunrise. In the afternoon, the apt time is when the sun is right above the head. And in the evening, it's just before sunset. A Brahman who wears the sacred thread, the Yajnopavita, is called Dvijan, meaning born twice. Sandhyavandanam is a daily duty for any Brahman. By doing Sandhyavandanam daily, one gets peace of mind, relieves stress, and gives focus on whatever one wants. The one who does Sandhyavandanam daily is possessed with wisdom, fame, long, healthy and wealthy life. Items required for performing Sandhyavandanam and other rituals. Panchapatram, a tumbler type vessel made of either silver, copper, brass or five metals. Uddharani, a spoon type implement made of any of the above metals with lesser circumference but more depth. Tirthapatram, Tambalam in Tamil or Malayalam, a hollow plate made of silver, copper or brass required for the water oblations during the course of the daily rituals. Asanam, a seat made of wood or darbai, any one according to user's convenience can be used. Jalapatram, a vessel with a lesser base and wider top with proportional height made of silver, copper or brass according to user's convenience would be required for keeping extra or more water to be utilized during the water ablations. Yajnopavitam or sacred thread is also known as spoonal or poonul in South Indian tongue, janoi or janwar in the north. It is a cotton thread band consisting three lines in a loop knotted at one point. It is made by traditional or hereditary Brahmin Purohits. Yajnopavitam has to be replaced from time to time, chanting the respective Yajnopavita Dharana mantra. Apart from when it is worn out, the Yajnopavitam is also changed during Upakarma. For further instructions, information or clarification, performers should contact their respective preceptor, acharya or family priest. Vastram, cream or white colored silk or cotton dhoti, approximately 2 yards or 2 meters long for bachelor boys known as brahmacharis and for married people known as grihasthas, a dhoti or a veshti, better known in south, of 4 yards or 4 meters long. Upavastram or Uttariyam, a towel-like dhoti but of lesser length and width. It is mandatory for grihasthas as prescribed by the Dharma Shastras and equally important for the bachelor boys while performing the Gayatri Japa. Sandhyavandanam book in Sanskrit, Tamil, Sanskrit English, Sanskrit Tamil, Sanskrit Telugu or whichever convenient language, highly recommended for beginners. For correct usage, correct punctuations, correct accent and correct continuity. Homakundam or Havankund for doing Samidadhanam. Samida sticks, matchbox, dried cow dung, Karpuram for doing the Homa. The first part of the Sandhyavandanam is called the Achamanam. You have to drink water 3 times from the Uddharani. Like this. After saying the mantra, Achyutaya Namaha, Anantaya Namaha, Govindaya Namaha. Next is Angavandanam. You use the right hand thumb for the first 2 mantras. Keshava, right cheek, Narayana, left cheek, Madhava, ring finger, right eye, Govinda, ring finger, left eye. Vishnu, right nose. Madhusudana, left nose with index finger. Trivikrama, the last finger on the right ear. Vamana, left ear. Trivikrama, right ear. Vamana, left ear. Then you use the middle finger for the right shoulder. Sridhara, left shoulder. Hrishikesha. Then we bring in the whole hand to the nabhi, Padmanabha, and then we go up to the head, Damodara. After that is Shuklambaradharam, that is Ganesha Vandanam. Use both the hands and do it for 5 times like this. Shuklambaradharam Vishnum Shashivarnam Chaturbhujam Prasannavadanam Dhyayet Sarva Vignopashantaye. Pranayamam. Keep the middle finger and the index finger together, and the ring finger and the last finger together, and then you close the nose accordingly, like this, with your right thumb and the last two fingers, and the other two fingers are in the middle. Now you say the mantra. While saying the mantra, the first part of the mantra, you use it for inhaling, and then the second part of the mantra, you keep it for holding the breath. And the last part of the mantra, you exhale out. And this is how you do it. Om Bhuhu, Om Bhuvaha, Ogum Suvaha, Om Mahaha, Om Janaha, Om Tapaha, Ogum Satyam, Om Tat Savitur-vare Idyam Bhargo Devasya Dhimahi, Dhiyo Yonah Prachodajaat. Om Apo Jyoti Raso Avritam Brahma Burbhuvasuvarom. And while you are saying Burbhuvasuvarom, you are exhaling. Then, Om, you bring your finger from your nose to the ear. Om, like that. The next is Sankalpa. You bring in your left hand at the bottom, and the right hand on top of it, and fold your hands, the palms like that, and then while saying the mantra, you bring it down to your right lap, like this. Omo Patta Samasta Duritakshayadvara Shri Parameshwara Prityartham. Whichever time of the day. If you're saying it in the morning, you say Pratas Sandhya. And in the afternoon, Madhyannikam. And in the evening, say Sayam Sandhya. Pratas Sandhyam Upasishye. If you're doing the Gayatri Mantra, you say Pratas Sandhya Gayatri Maha Mantra Japam Karishye. And correspondingly for the afternoon or in the evening, you say the mantras accordingly. The initial mantras are done in this posture. Before you say this mantra, we got to bring in the middle fingers like this, fold it up, and then bring the right hand on top of the left hand, and connect both of those and release the right and then the left simultaneously and lock it up with the thumb. And then you start saying the mantra looking at the sun. Pashyema Sharadashatam, Jivema Sharadashatam, Nandama Sharadashatam. And while you finish the mantra, you say Jokcha Suryam Drishe. And after that, you release the hand and then say the other mantra. Yajnopavitam, Poonun. Brahmacharis wear one Yajnopavitam. Married people wear two Yajnopavitams. And depending upon the other factors, people can wear as much as three Yajnopavitams. Om Achyutaya Namaha, Anantaya Namaha, Govindaya Namaha, Keshava, Narayana, Madhava, Govinda, Vishnu, Madhusudana, Trivikrama, Vamana, Sridhara, Hrishikesha, Padmanabha, Damodara, Shuklam Daradharam Vishnum, Shashivarnam Chaturbhujam, Prasannavadanam Dhyayet, Sarva Vighnopashantaye. Om Bhuhu, Om Bhuvaha, Ogum Suvaha, Om Mahaha, Om Janaha, Om Tapaha, ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத். ஓம் ஆபோ ஜ்யோதிரஸோ மிருதம் ப்ரஹ்ம பூர்புவஃ சுவரோ. மமோபாத்த சமஸ்த துரித க்ஷய த்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் ப்ராத சந்த்யாம் உபாசிஷ்யே. ஓம் ஸ்ரீ கேசவாய நமஹ. ஆபோ ஹிஷ்டாமயோ புவஹ தான ஊர்ஜே ததாதன மஹேரணாய சக்ஷசே. யோ வஷிவதமோ ரஸஹ தஸ்ய பாஜய தேஹனஹ உஷதீரிவ மாதரஹ தஸ்மா அரங்கமாமவஹ யஸ்ய க்ஷயாய ஜின்வதா ஆபோ ஜனயதாச்சனஹ. ஓம் போர்புவஸ்ஸுவஹ. சூர்யஸ்ச மாமன்யுஸ்ச மன்யுபதயஸ்ச மன்யுக்ருதேப்யஹ பாபேப்யோ ரக்ஷந்தாம். யத்ராத்ர்யா பாபமகாரிஷம் மனசா வாசா ஹஸ்தாப்யாம் பத்யாமுதரேண சிஷ்ண்யா ராத்ரிஸ்ததவலும்பது யத்கிஞ்ச துரிதம் மயி இதமஹம் மாமமிருதயோனௌ. சூர்யே ஜ்யோதிஷு ஜுஹோமி ஸ்வாஹா. அச்சுதாய நமஹ. அனந்தாய நமஹ. கோவிந்தாய நமஹ. கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன த்ரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ஹிருஷிகேஷ பத்மநாப தாமோதர. தத்க்ராவிண்ணோ அகாரிஷம் ஜிஷ்ணோரஸ்வஸ்ய வாஜினஹ சுரபினோ முகாகரத் பிரண ஆயோகும் சிதாரிஷத். ஆபோ ஹிஷ்டாமயோ புவஹ தான ஊர்ஜே ததாதன மஹேரணாய சக்ஷசே. யோ வஷ்யவதமோ ரஸஹ தஸ்ய பாஜய தேஹனஹ உஷதீரிவ மாதரஹ தஸ்மா அரங்கமாமவஹ யஸ்ய க்ஷயாய ஜின்வதா ஆபோ ஜனயதாச்சனஹ. ஓம் பூர்புவஸ்ஸுவஹ. ஓம் பூர்புவஸ்ஸுவஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத். ஓம் பூர்புவஸ்ஸுவஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத். ஓம் பூர்புவஸ்ஸுவஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத். ஓம் பூஹு ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத். ஓம் ஆபோ ஜ்யோதிரஸோ மிருதம் ப்ரஹ்ம பூர்புவஃ சுவரோ. மமோபாத்த சமஸ்த துரித க்ஷய த்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் ப்ராதஃ சந்த்யா. காலாதீத ப்ராயஶ்சித்த அர்க்ய ப்ரதானம் கரிஷ்யே. ஓம் பூர்புவஸ்ஸுவஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத். ஓம் பூர்புவஸ்ஸுவஹ. அசாவாதித்யோ ப்ரஹ்மா ப்ரஹ்மைவாஹமஸ்மி. அச்சுதாய நமஹ. அனந்தாய நமஹ. கோவிந்தாய நமஹ. கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன த்ரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ஹிருஷிகேஷ பத்மநாப தாமோதர. ஆதித்யம் தர்ப்பயாமி சோமம் தர்ப்பயாமி அங்காரகம் தர்ப்பயாமி புதம் தர்ப்பயாமி ப்ரஹஸ்பதிம் தர்ப்பயாமி சுக்ரம் தர்ப்பயாமி சனைஷ்சரம் தர்ப்பயாமி ராகும் தர்ப்பயாமி கேதும் தர்ப்பயாமி கேசவம் தர்ப்பயாமி நாராயணம் தர்ப்பயாமி மாதவம் தர்ப்பயாமி கோவிந்தம் தர்ப்பயாமி விஷ்ணும் தர்ப்பயாமி மதுசூதனம் தர்ப்பயாமி த்ரிவிக்ரமம் தர்ப்பயாமி வாமனம் தர்ப்பயாமி ஸ்ரீதரம் தர்ப்பயாமி ஹிருஷிகேஷம் தர்ப்பயாமி பத்மநாபம் தர்ப்பயாமி தாமோதரம் தர்ப்பயாமி. ஓம் அச்சுதாய நமஹ. அனந்தாய நமஹ. கோவிந்தாய நமஹ. கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன த்ரிவிக்ரம వామన శ్రీధర హృషీకేశ పద్మనాభ దామోదర శుక్లాంబరధరం విష్ణుం శశివర్ణం చతుర్భుజం ప్రసన్నవదనం ధ్యాయేత్ సర్వవిఘ్నోపశాంతయే. ఓం భూః ఓం భువః ఓగుం సువః ఓం మహః ఓం జనః ఓం తపః ఓగుం సత్యం. ఓం తత్సవితుర్వరేణ్యం భర్గో దేవస్య ధీమహి ధియో యో నః ప్రచోదయాత్. ఓమాపో జ్యోతిరసోమృతం బ్రహ్మ భూర్భువస్సువరో. మమోపాత్త సమస్త దురితక్షయ ద్వారా శ్రీ పరమేశ్వర ప్రీత్యర్థం ప్రాతః సంధ్యా గాయత్రీ మహామంత్ర జపం కరిష్యే. ప్రణవస్య ఋషిర్బ్రహ్మా దేవీ గాయత్రీ ఛందః పరమాత్మా దేవతా. భూరాది సప్త వ్యాహృతీనాం అత్రి భృగు కుత్స వసిష్ఠ గౌతమ కాశ్యప ఆంగీరస ఋషయః గాయత్రీ ఉష్ణిక్ అనుష్టుప్ బృహతీ పంక్తి త్రిష్టుప్ జగత్యశ్చందాంసి అగ్ని వాయు అర్క వాగీశ వరుణ ఇంద్ర విశ్వే దేవా దేవతాః. ఓం భూః ఓం భువః ఓగుం సువః ఓం మహః ఓం జనః ఓం తపః ఓగుం సత్యం. ఓం తత్సవితుర్వరేణ్యం భర్గో దేవస్య ధీమహి ధియో యో నః ప్రచోదయాత్. ఓమాపో జ్యోతిరసోమృతం బ్రహ్మ భూర్భువస్సువరోం. ఆయాత్వితి అనువాకస్య వామదేవ ఋషిః అనుష్టుప్ ఛందః గాయత్రీ దేవతా. ఆయాతు వరదా దేవీ అక్షరం బ్రహ్మ సంమితం గాయత్రీం ఛందసాం మాతేదం బ్రహ్మ జుషస్వనః. ఓజోసి సహోసి బలమసి భ్రాజోసి దేవానాం ధామనామాసి విశ్వమసి విశ్వాయుః సర్వమసి సర్వాయురభిభూరోం. గాయత్రీమావాహయామి సావిత్రీమావాహయామి సరస్వతీమావాహయామి. సావిత్ర్యా ఋషిర్విశ్వామిత్రః నిజర్గాయత్రీ ఛందః సవితా దేవతా. ఓం భూర్భువస్సువః తత్సవితుర్వరేణ్యం భర్గో దేవస్య ధీమహి ధియో యో నః ప్రచోదయాత్. ఓం భూర్భువస్సువః తత్సవితుర్వరేణ్యం భర్గో దేవస్య ధీమహి ధియో యో నః ప్రచోదయాత్. ఓం భూర్భువస్సువః తత్సవితుర్వరేణ్యం భర్గో దేవస్య ధీమహి ధియో యో నః ప్రచోదయాత్. ఓం భూర్భువస్సువః తత్సవితుర్వరేణ్యం భర్గో దేవస్య ధీమహి ధియో యో నః ప్రచోదయాత్. ఓం భూర్భువస్సువః తత్సవితుర్వరేణ్యం భర్గో దేవస్య ధీమహి ధియో యో నః ప్రచోదయాత్. ఓం భూర్భువస్సువః తత్సవితుర్వరేణ్యం భర్గో దేవస్య ధీమహి ధియో యో నః ప్రచోదయాత్. ఓం భూః ఓం భువః ఓగుం సువః ఓం మహః ఓం జనః ఓం తపః ఓగుం సత్యం. ఓం తత్సవితుర్వరేణ్యం భర్గో దేవస్య ధీమహి ధియో యో నః ప్రచోదయాత్. ఓమాపో జ్యోతిరసోమృతం బ్రహ్మ భూర్భువస్సువరోం. ప్రాతః సంధ్యా గాయత్రీ ఉపస్థానం కరిష్యే. ఉత్తమే శిఖరే దేవీ భూమ్యాం పర్వతమూర్ధని బ్రాహ్మణేభ్యోహ్యనుజ్ఞానం గచ్చ దేవి యథా సుఖం. మిత్రస్య చర్షణి ధృతశ్రవో దేవస్య సానసిం సత్యం చిత్రశ్రవస్తమం. మిత్రో జనాన్ యాతయతి ప్రజానన్ మిత్రో దాధార పృథివీముతద్యాం. మిత్రః క్లిష్టీరనిమిషాభిచష్టే సత్యాయ హవ్యం ఘృతవద్విధేమ. ప్రసమిత్తమర్తో అస్తు ప్రయస్వాన్యస్త ఆదిత్య శిక్షతి వ్రతేన. నహన్యతేన జీయతే త్వోతో నైనమగుంహో అశ్నోత్యంతితో న దూరాత్. సంధ్యాయై నమః சாவித்ரியை நமஹ, காயத்ரியை நமஹ, சரஸ்வத்யை நமஹ, சர்வாப்யோ தேவதாப்யோ நமோ நமஹ, காமோகாரிஷீன் மன்யுரகாரிஷீன் நமோ நமஹ. அபிவாதயே வைஸ்வாமித்ர ஆகமர்ஷண கௌஷிக த்ரயாரிஷேய பிரவரான்வித கௌஷிக கோத்ர ஆபஸ்தம்ப சூத்ர யஜுஷாகாத்யாயி ஸ்ரீ கிருஷ்ண சர்மா நாமாஹம் அஸ்மி போ. பிராச்யை திசே நமஹ, தக்ஷிணாயை திசே நமஹ, பிரதீச்யை திசே நமஹ, உதீச்யை திசே நமஹ, ஊர்த்வாய நமஹ, அதராய நமஹ, அந்தரிக்ஷாய நமஹ, பூம்யை நமஹ, ப்ரஹ்மணே நமஹ, விஷ்ணவே நமஹ, மிருத்யவே நமஹ, யமாய நமஹ, யமாய தர்மராஜாய மிருத்யவே சாந்தகாய ச, வைவஸ்வதாய காலாய சர்வபூதக்ஷயாய ச, ஔதும்பராய தக்னாய நீலாய பரமேஷ்டினே, வ்ருகோதராய சித்ராய சித்ரகுப்தாய வை நமஹ, சித்ரகுப்தாய வை நம, ஓம் நம இதி. நர்மதாயை நம ப்ராதஹ, நர்மதாயை நமோ நிஷி, நமோஸ்து நர்மதே துப்யம் த்ராஹி மாம் விஷசர்பதஹ, அபசர்ப சர்ப பத்ரந்தே தூரங்கச்ச மஹாயஷஹ, ஜனமேஜயஸ்ய யஜ்ஞாம் தே அஸ்தீக வசனம் ஸ்மரன், ஜரத்காரோர் ஜரத்கார்வாம் சமுத்பன்னோ மஹாயஷாஹ, அஸ்தீக சத்யசந்தோ மாம் பன்னகேப்யோபிரக்ஷது, பன்னகேப்யோபிரக்ஷத்வோம் நம இதி. ரிதகம் சத்யம் பரம் ப்ரஹ்மபுருஷம் கிருஷ்ணபிங்களம், ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நம, விஸ்வரூபாய வை நம, ஓம் நம இதி. நமஸ்ஸவித்ரே ஜகதேக சக்ஷுஷே ஜகத் ப்ரசூதி ஸ்திதி நாஶஹேதவே, த்ரயீமயாய த்ரிகுணாத்மதாரிணே விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே, ஹேயஸ் சதா சவித்ருமண்டல மத்யவர்த்தி நாராயண சரசிஜாசன சந்நிவிஷ்டஹ, கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டிஹாரி ஹிரண்மய வபுஹு த்ருதசங்க சக்ரஹ, சங்க சக்ர கதா பாணே த்வாரகா நிலயாச்சுத, கோவிந்த புண்டரீகாக்ஷ ரக்ஷமாம் சரணாகதம், ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம், சர்வதேவ நமஸ்காரஹ கேசவம் பிரதி கச்சதி, கேசவம் பிரதி கச்சத்யோம் நம இதி. அபிவாதயே வைஸ்வாமித்ர ஆகமர்ஷண கௌஷிக த்ரயாரிஷேய பிரவரான்வித கௌஷிக கோத்ர ஆபஸ்தம்ப சூத்ர யஜுஷாகாத்யாயி ஸ்ரீ கிருஷ்ண சர்ம நாமாஹம் அஸ்மி போ. காயேன வாசா மனசேந்திரயைர்வா புத்தியாத்மனா வா ப்ரக்ருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன த்ரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ஹிருஷிகேஷ பத்மநாப தாமோதர. அத்யானோ தேவ சவித ப்ரஜாவத்ஸா வீஸ் சௌபகம் பராதுஷ்வப்னியகும் சுவா, விஸ்வானி தேவ சவிதர் துரிதானி பராசுவா, யத் பத்ரம் தன்ம ஆசுவா. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன த்ரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ஹிருஷிகேஷ பத்மநாப தாமோதர. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. ஓம் பூஹு ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம். ഓം തത്സവിതുർവരേണ്യം ഭർഗോ ദേവസ്യ ധീമഹി ധിയോ യോ നഃ പ്രചോദയാത്. ഓമാപോ ജ്യോതിരസോമൃതം ബ്രഹ്മഭോർഭുവസ്സുവരോം. മമോപാത്ത സമസ്ത ദുരിതക്ഷയദ്വാരാ ശ്രീ പരമേശ്വര പ്രീത്യർത്ഥം പ്രാതസ്സമിതാധാനം കരിഷ്യേ. പരിത്വാഗ്നേ പരിമൃജാമ്യായുഷാ ച ധനേന ച സുപ്രജാഃ പ്രജയാ ഭൂയാസം സുവീരോ വീരൈഃ സുവർച്ചാ വർച്ചസാ സുപോഷഃ പോഷൈ സുഗൃഹോ ഗൃഹൈഃ സുപതിഃ പത്യാ സുമേധാ മേധയാ സുബ്രഹ്മാ ആ ബ്രഹ്മചാരിഭിഃ ദേവസവിത പ്രസുവാ. അഗ്നയേ സമിധമാഹാരിഷം ബ്രഹതേ ജാതവേദസേ യഥാ ത്വമഗ്നേ സമിധാ സമിധ്യസ ഏവം മാമായുഷാ വർച്ചസാ സന്യാ മേധയാ ആ പ്രജയാ പശുഭിർബ്രഹ്മ വർച്ചസേനാന്നാദ്യേന സമേധയ സ്വാഹ. ഏധോസ്യേധി ശീമഹി സ്വാഹ സമിധസി സമേധി ശീമഹി സ്വാഹ തേജോസി തേജോമയി ധേഹി സ്വാഹ. അപ്പോ അദ്യാൻവചാരി ശകും രസേന സമസൃക്ഷ്മഹി പയസ്വാഗും അഗ്ന ആഗമന്തം മാസകും സൃജവർച്ചസാ സ്വാഹ. സമ്മാ ആഗ്നേ വർച്ചസാ സൃജ പ്രജയാ ച ധനേന ച സ്വാഹ. വിദ്യുന്മേ അസ്യ ദേവാ ഇന്ദ്രോ വിദ്യാത് സഹർഷിഭി സ്വാഹ. അഗ്നയേ ബൃഹതേനാകായ സ്വാഹ. ദ്യാവാ പൃഥിവീഭ്യാഗു സ്വാഹ. ഏഷാ തേ അഗ്നേ സമിത്തയാ വർദ്ധസ്വ ചാപ്യായസ്വ ച തയാഹം വർദ്ധമാനോ ഭൂയാസമാപ്യായമാനശ്ച സ്വാഹ. യോ മാ ആഗ്നേ ഭാഗിനകും സംതമഥാ ഭാഗം ചികീരിഷതി അഭാഗമഗ്നേതം കുരു മാമഗ്നേ ഭാഗിനം കുരു സ്വാഹ. സമിധമാധായ ആഗ്നേ സർവവ്രതോ ഭൂയാസഗ് സ്വാഹ. ദേവസവിത പ്രാസാവീ സ്വാഹ. അഗ്നേരുപസ്ഥാനം കരിഷ്യേ. യത്തേ അഗ്നേ തേജസ്തേനാഹം തേജസ്വീ ഭൂയാസം യത്തേ അഗ്നേ വർച്ചസ്തേനാഹം വർച്ചസ്വീ ഭൂയാസം യത്തേ അഗ്നേ ഹരസ്തേനാഹം ഹരസ്വീ ഭൂയാസം. മയി മേധാം മയി പ്രജാം മയി അഗ്നിസ്തേജോ ദധാതു മയി മേധാം മയി പ്രജാം മയീന്ദ്ര ഇന്ദ്രിയം ദധാതു മയി മേധാം മയി പ്രജാം മയി സൂര്യോ ഭ്രാജോ ദധാതു. അഗ്നയേ നമഃ മന്ത്രഹീനം ക്രിയാഹീനം ഭക്തിഹീനം ഹുതാശന യദ്ധുതം തുമയാ ദേവ പരിപൂർണം തദസ്തുതേ പ്രായശ്ചിത്താന്യശേഷാനി തപഃ കർമാത്മകാനി വൈ യാനി തേഷാമശേഷാണാം കൃഷ്ണാനുസ്മരണം പരം. അഭിവാദയേ വൈശ്വാമിത്ര ആഘമർശന കൗശിക ത്രയാരിഷേയ പ്രവരാൻവിത കൗശികഗോത്ര ആപസ്തംഭസൂത്ര യജുശാഖാധ്യായീ ശ്രീകൃഷ്ണശർമാനാമാഹം അസ്മി ഭൂഃ. മാനസ്തോകേതന യേ മാന ആയുഷി മാനോ ഗോഷു മാനോ അശ്വേശുരീരിഷഃ വീരാന്മാനോ രുദ്രഭാമിതോ വധീർഹവിഷ്മം തോ നമസാ വിധേമതേ. മേധാവീ ഭൂയാസം തേജസ്വീ ഭൂയാസം വർച്ചസ്വീ ഭൂയാസം ബ്രഹ്മവർച്ചസീ ഭൂയാസം ആയുഷ്മാൻ ഭൂയാസം അന്നാദോ ഭൂയാസം സ്വസ്തി ഭൂയാസം. ശ്രദ്ധാം മേധാം യശഃ പ്രജ്ഞാം വിദ്യാം ബുദ്ധിം ശ്രിയം ബലം ആയുഷ്യം തേജ ആരോഗ്യം ദേഹി മേ ഹവ്യവാഹന ശ്രിയം ദേഹി മേ ഹവ്യവാഹന ഓം നമ ഇതി. ഓം ഭൂർഭുവസ്സുവഃ തത്സവിതുർവരേണ്യം ഭർഗോ ദേവസ്യ ധീമഹി ധിയോ യോ നഃ പ്രചോദയാത്. ദേവസവിതഃ പ്രസുവാ സത്യം ത്വർത്തേന പരിഷിഞ്ചാമി അമൃതോപസ്തരണമസി പ്രാണായ സ്വാഹ അപാനായ സ്വാഹ വ്യാനായ സ്വാഹ ഉദാനായ സ്വാഹ സമാനായ സ്വാഹ ബ്രഹ്മണേ സ്വാഹ ബ്രഹ്മണിമ ആത്മാമൃതത്വായ അമൃതാപിധാനമസി. ഓം അച്യുതായ നമഃ, അനന്തായ നമഃ, ഗോവിന്ദായ നമഃ. കേശവ, നാരായണ, മാധവ, ഗോവിന്ദ, വിഷ്ണു, മധുസൂദന, ത്രിവിക്രമ, വാമന, ശ്രീധര, ഹൃഷീകേശ, പത്മനാഭ, ദാമോദര, ശുക്ലാംബരധരം വിഷ്ണു, ശശിവർണം ചതുർഭുജം, പ്രസന്നവദനം ധ്യായേത്, സർവവിഘ്നോപശാന്തയേ. ഓം ഭൂഃ, ഓം ഭുവഃ, ഓഗും സുവഃ, ഓം മഹഃ, ഓം ജനഃ, ഓം തപഃ, ഓഗും സത്യം. ഓം തത്സവിതുർവരേണ്യം ഭർഗോ ദേവസ്യ ധീമഹി ധിയോ യോ നഃ പ്രചോദയാത്. ഓമാപോ ജ്യോതിരസോമൃതം ബ്രഹ്മ ഭൂർഭുവഃ സുവരോ. മമോപാത്ത സമസ്ത ദുരിതക്ഷയദ്വാരാ ശ്രീ പരമേശ്വര പ്രീത്യർത്ഥം മാധ്യാഹ്നികം കരിഷ്യേ. ഓം ശ്രീ കേശവായ നമഃ. ആപോഹിഷ്ഠാമയോ ഭുവഃ താന ഊർജേ ദധാതന മഹേരണായ ചക്ഷസേ. യോ വഃ ശിവതമോ രസഃ തസ്യ ഭാജയതേ ഹനഃ ഉഷതീരിവ മാതരഃ തസ്മാ അരംഗമാമവഃ യസ്യ ക്ഷയായ ജിൻവഥാ ആപോ ജനയഥാചനഃ. ഓം ഭോർഭുവഃ സുവഃ. ആപഃ പുനന്തു പൃഥിവീം പൃഥിവീപൂതാ പുനാതു മാം. പുനന്തു ബ്രഹ്മണസ്പതിർബ്രഹ്മപൂതാ പുനാതു മാം. യദുച്ഛിഷ്ടമഭോജ്യം യദ്വാ ദുശ്ചരിതം മമ സർവം പുനന്തു മാമാപോ സതാം ച പ്രതിഗ്രഹഃ സ്വാഹാ. അച്യുതായ നമഃ, അനന്തായ നമഃ, ഗോവിന്ദായ നമഃ. കേശവ, നാരായണ, മാധവ, ഗോവിന്ദ, വിഷ്ണു, മധുസൂദന, ത്രിവിക്രമ, വാമന, ശ്രീധര, ഹൃഷീകേശ, പത്മനാഭ, ദാമോദര. ദധിക്രാവൃണ്ണോ അകാരിഷം ജിഷ്ണോരശ്വസ്യ വാജിനഃ സുരഭിനോ മുഖാകരത് പ്രണ ആയോഗും ശിതാരിഷത്. ആപോഹിഷ്ഠാമയോ ഭുവഃ താന ഊർജേ ദധാതന മഹേരണായ ചക്ഷസേ. യോ വഃ ശിവതമോ രസഃ തസ്യ ഭാജയതേ ഹനഃ ഉഷതീരിവ മാതരഃ തസ്മാ അരംഗമാമവഃ യസ്യ ക്ഷയായ ജിൻവഥാ ആപോ ജനയഥാചനഃ. ഓം ഭൂർഭുവഃ സുവഃ. ഓം ഭൂർഭുവഃ സുവഃ. തത്സവിതുർവരേണ്യം ഭർഗോ ദേവസ്യ ധീമഹി ധിയോ യോ നഃ പ്രചോദയാത്. ഓം ഭൂർഭുവഃ സുവഃ. തത്സവിതുർവരേണ്യം ഭർഗോ ദേവസ്യ ധീമഹി ധിയോ യോ നഃ പ്രചോദയാത്. ഓം ഭൂഃ, ഓം ഭുവഃ, ഓഗും സുവഃ, ഓം മഹഃ, ഓം ജനഃ, ഓം തപഃ, ഓഗും സത്യം. ഓം തത്സവിതുർവരേണ്യം ഭർഗോ ദേവസ്യ ധീമഹി ധിയോ യോ നഃ പ്രചോദയാത്. ഓമാപോ ജ്യോതിരസോമൃതം ബ്രഹ്മ ഭൂർഭുവഃ സുവരോ. മമോപാത്ത സമസ്ത ദുരിതക്ഷയദ്വാരാ ശ്രീ പരമേശ്വര പ്രീത്യർത്ഥം മാധ്യാഹ്നിക കാലാതീത പ്രായശ്ചിത്ത അർഘ്യ പ്രദാനം കരിഷ്യേ. ഓം ഭൂർഭുവഃ സുവഃ. തത്സവിതുർവരേണ്യം ഭർഗോ ദേവസ്യ ധീമഹി ധിയോ യോ നഃ പ്രചോദയാത്. ഓം ഭൂർഭുവഃ സുവഃ. അസാവാദിത്യോ ബ്രഹ്മാ ബ്രഹ്മൈവാഹമസ്മി. അച്യുതായ നമഃ, അനന്തായ നമഃ, ഗോവിന്ദായ നമഃ. കേശവ, നാരായണ, മാധവ, ഗോവിന്ദ, വിഷ്ണു, മധുസൂദന, ത്രിവിക്രമ, വാമന, ശ്രീധര, ഋഷീകേശ, പത്മനാഭ, ദാമോദര. ആദിത്യം തർപ്പയാമി, സോമം തർപ്പയാമി, അംഗാരകം തർപ്പയാമി, ബുധം തർപ്പയാമി, ബൃഹസ്പതിം തർപ്പയാമി, ശുക്രം തർപ്പയാമി, ശനൈശ്ചരം തർപ്പയാമി, രാഹും തർപ്പയാമി, കേതും തർപ്പയാമി, കേശവം തർപ്പയാമി, നാരായണം തർപ്പയാമി, മാധവം തർപ്പയാമി,

ஆசத்தியேன ரஜசா வர்த்தமானோ நிவேஷயன் அமிர்தம் மர்த்யஞ்ச ஹிரண்யயேன சவிதா ரதேனா தேவோ யாதி புவனா விபஷ்யன் உத்வயம் தமசஸ் பரிபஷ்யந்தோ ஜ்யோதிருத்தரம் தேவம் தேவத்ரா சூர்யமகன் மஜ்யோதிருத்தமம் உதுத்யம் ஜாத வேதசம் தேவம் வஹந்தி கேதவஹ த்ருஷே விஸ்வாய சூர்யம் சித்ரம் தேவானாமுதகாதனீகம் சக்ஷுர்மித்ரஸ்ய வருணஸ்யாக்னேஹ ஆப்ராத்யாவா பிருதிவி அந்தரிக்ஷகும் சூர்ய ஆத்மா ஜகதஸ்தஸ்துஷஸ்ச தச்சக்ஷுர்தேவஹிதம் புரஸ்தாச்சுக்ரமுச்சரத் பஷ்யேம சரதஶதம் ஜீவேம சரதஶதம் நந்தாம சரதஶதம் மோதாம சரதஶதம் பவாம சரதஶதகம் ஸ்ருணவாம சரதஶதம் ப்ரப்ரவாம சரதஶதம் அஜீதாஸ்யாம சரதஶதம் ஜ்யோக்ச சூர்யம் த்ருஷே ய உதகான் மஹதோர்ணவாத்விப்ராஜமானஸ் சரிரஸ்ய மத்யாத் சமாவ்ருஷபோ லோஹிதாக்ஷஸ் சூர்யோ விபஷ்சின்மனசா புனாது. சந்தியாயை நமஹ, சாவித்ர்யை நமஹ, காயத்ர்யை நமஹ, சரஸ்வத்யை நமஹ, சர்வாப்யோ தேவதாப்யோ நமோ நமஹ, காமோகாரிஷீன் மன்யுரகாரிஷீன் நமோ நமஹ. அபிவாதயே வைஸ்வாமித்ர ஆகமர்ஷண கௌஷிக த்ரயாரிஷேய பிரவரான்வித கௌஷிகோத்ர ஆபஸ்தம்பசூத்ர யஜுஷாகாத்யாயீ ஸ்ரீ கிருஷ்ணசர்மா நாமாஹம் அஸ்மி போ. ப்ராச்யை திசே நம, தட்சிணாயை திசே நம, பிரதீச்யை திசே நம, உதீச்யை திசே நம, ஊர்த்வாய நம, அதராய நம, அந்தரிக்ஷாய நம, பூம்யை நம, ப்ரஹ்மணே நம, விஷ்ணவே நம, மிருத்யவே நம, யமாய நம, யமாய தர்மராஜாய மிருத்யவே சாந்தகாய ச, வைவஸ்வதாய காலாய சர்வபூதக்ஷயாய ச, ஔதும்பராய தக்னாய நீலாய பரமேஷ்டினே, வ்ருகோதராய சித்ராய சித்ரகுப்தாய வை நம, சித்ரகுப்தாய வை நம, ஓம் நம இதி. நர்மதாயை நம ப்ராதஹ, நர்மதாயை நமோ நிஷி, நமோஸ்து நர்மதே துப்யம் த்ராஹி மாம் விஷசர்பதஹ, அபசர்ப சர்பபத்ரந்தே தூரங்கச்ச மஹாயஷஹ, ஜனமேஜயஸ்ய யஜ்ஞாம் தே அஸ்தீக வசனம் ஸ்மரன், ஜரத்காரோர்ஜரத்கார்வாம் சமுத்பன்னோ மஹாயஷாஹ, அஸ்தீக சத்யசந்தோ மாம் பன்னகேப்யோபிரக்ஷது, பன்னகேப்யோபிரக்ஷத்வோம் நம இதி. ருதகம் சத்யம் பரம் ப்ரஹ்மபுருஷம் கிருஷ்ணபிங்களம், ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நம, விஸ்வரூபாய வை நம, ஓம் நம இதி. நமஸ் சவித்ரே ஜகதே கச்சுஷே ஜகத்ப்ரசூதி ஸ்திதி நாஶஹேதவே, த்ரயீமயாய த்ரிகுணாத்மதாரிணே விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே, ஹேயஸ் சதா சவித்ருமண்டல மத்யவர்த்தி நாராயண சரசிஜாசன சந்நிவிஷ்டஹ, கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டிஹாரி ஹிரண்மய வபுஹு த்ருதசங்க சக்ரஹ, சங்க சக்ர கதா பாணே த்வாரகா நிலையாச்சுத, கோவிந்த புண்டரீகாக்ஷ ரக்ஷமாம் சரணாகதம், ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம், சர்வதேவ நமஸ்காரஹ கேசவம் பிரதி கச்சதி, கேசவம் பிரதி கச்சத்யோம் நம இதி. அபிவாதயே வைஸ்வாமித்ர ஆகமர்ஷண கௌஷிக த்ரயாரிஷேய பிரவரான்வித கௌஷிக கோத்ர ஆபஸ்தம்பசூத்ர யஜுஷாகாத்யாயீ ஸ்ரீ கிருஷ்ண சர்ம நாமாஹம் அஸ்மி போ. காயேன வாசா மனசேந்திரயைர்வா புத்தியாத்மனா வா ப்ரக்ருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அச்சுதாய நம, அனந்தாய நம, கோவிந்தாய நம, கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன த்ரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ಹೃಷಿಕೇಶ ಪದ್ಮನಾಭ ದಾಮೋದರ ಅಧ್ಯಾನೋ ದೇವ ಸವಿತಃ ಪ್ರಜಾವತ್ಸಾವೀ ಸೌಭಗಂ ಪರಾದುಷ್ವಪ್ನಿಯಗುಂಸುವ ವಿಶ್ವಾನಿ ದೇವ ಸವಿತರ್ದುರಿತಾನಿ ಪರಾಸುವ ಯದ್ಭದ್ರಂ ತನ್ಮ ಆಸುವ. ಓಂ ಅಚ್ಯುತಾಯ ನಮಃ ಅನಂತಾಯ ನಮಃ ಗೋವಿಂದಾಯ ನಮಃ ಕೇಶವ ನಾರಾಯಣ ಮಾಧವ ಗೋವಿಂದ ವಿಷ್ಣು ಮಧುಸೂದನ ತ್ರಿವಿಕ್ರಮ ವಾಮನ ಶ್ರೀಧರ ಹೃಷಿಕೇಶ ಪದ್ಮನಾಭ ದಾಮೋದರ ಶುಕ್ಲಾಂಬರಧರಂ ವಿಷ್ಣುಂ ಶಶಿವರ್ಣಂ ಚತುರ್ಭುಜಂ ಪ್ರಸನ್ನವದನಂ ಧ್ಯಾಯೇತ್ ಸರ್ವವಿಘ್ನೋಪಶಾಂತಯೇ. ಓಂ ಭೂಃ ಓಂ ಭುವಃ ಓಗುಂ ಸುವಃ ಓಂ ಮಹಃ ಓಂ ಜನಃ ಓಂ ತಪಃ ಓಗುಂ ಸತ್ಯಂ. ಓಂ ತತ್ಸವಿತುರ್ವರೇಣ್ಯಂ ಭರ್ಗೋ ದೇವಸ್ಯ ಧೀಮಹಿ ಧಿಯೋ ಯೋ ನಃ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಮಾಪೋ ಜ್ಯೋತಿರಸೋ ಮೃತಂ ಬ್ರಹ್ಮ ಭೂರ್ಭುವಃ ಸುವರೋಂ. ಮಮೋಪಾತ್ತ ಸಮಸ್ತ ದುರಿತಕ್ಷಯದ್ವಾರ ಶ್ರೀ ಪರಮೇಶ್ವರ ಪ್ರೀತ್ಯರ್ಥಂ ಬ್ರಹ್ಮಯಜ್ಞಂ ಕರಿಷ್ಯೇ ಬ್ರಹ್ಮಯಜ್ಞೇನ ಯಕ್ಷ್ಯೇ ವಿದ್ಯುದಸಿ ವಿದ್ಯಮೇ ಪಾಪ್ಮಾನಮೃತಾತ್ ಸತ್ಯಮುಪೈಮಿ. ಓಂ ಭೂಃ ತತ್ಸವಿತುರ್ವರೇಣ್ಯಂ ಓಂ ಭುವಃ ಭರ್ಗೋ ದೇವಸ್ಯ ಧೀಮಹಿ ಓಗುಂ ಸುವಃ ಧಿಯೋ ಯೋ ನಃ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಂ ಭೂಃ ತತ್ಸವಿತುರ್ವರೇಣ್ಯಂ ಭರ್ಗೋ ದೇವಸ್ಯ ಧೀಮಹಿ ಓಂ ಭುವಃ ಧಿಯೋ ಯೋ ನಃ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಗುಂ ಸುವಃ ತತ್ಸವಿತುರ್ವರೇಣ್ಯಂ ಭರ್ಗೋ ದೇವಸ್ಯ ಧೀಮಹಿ ಧಿಯೋ ಯೋ ನಃ ಪ್ರಚೋದಯಾತ್. ಹರಿ ಓಂ. ಅಗ್ನಿಮೀಳೇ ಪುರೋಹಿತಂ ಯಜ್ಞಸ್ಯ ದೇವಮೃತ್ವಿಜಂ ಹೋತಾರಂ ರತ್ನಧಾತಮಂ. ಹರಿ ಓಂ. ಹರಿ ಓಂ. ಇಶೇ ತ್ವೋರ್ಜೇ ತ್ವಾ ವಾಯವಸ್ಥೋ ವಾಯವಸ್ಥ ದೇವೋ ವಃ ಸವಿತಾ ಪ್ರಾರ್ಪಯತು ಶ್ರೇಷ್ಠತಮಾಯ ಕರ್ಮಣೇ. ಹರಿ ಓಂ. ಹರಿ ಓಂ. ಅಗ್ನ ಆಯಾಹಿ ವೀತಯೇ ಗೃಣಾನೋ ಹವ್ಯದಾತಯೇ ನಿಹೋತಾ ಸತ್ಸಿ ಬರ್ಹಿಷಿ. ಹರಿ ಓಂ. ಹರಿ ಓಂ. ಶನ್ನೋ ದೇವೀರಭಿಷ್ಟಯ ಆಪೋ ಭವಂತು ಪೀತಯೇ ಶಂಯೋರಭಿಸ್ರವಂತು ನಃ. ಹರಿ ಓಂ. ಓಂ ಭೂರ್ಭುವಃ ಸುವಃ ಸತ್ಯಂ ತಪಶ್ರದ್ಧಾಯಾಂ ಜುಹೋಮಿ. ಓಂ ನಮೋ ಬ್ರಹ್ಮಣೇ ನಮೋ ಅಸ್ತ್ವಗ್ನಯೇ ನಮಃ ಪೃಥಿವ್ಯೈ ನಮ ಔಷಧೀಭ್ಯಃ ನಮೋ ವಾಚೇ ನಮೋ ವಾಚಸ್ಪತಯೇ ನಮೋ ವಿಷ್ಣವೇ ಬೃಹತೇ ಕರೋಮಿ. ಓಂ ನಮೋ ಬ್ರಹ್ಮಣೇ ನಮೋ ಅಸ್ತ್ವಗ್ನಯೇ ನಮಃ ಪೃಥಿವ್ಯೈ ನಮ ಔಷಧೀಭ್ಯಃ ನಮೋ ವಾಚೇ ನಮೋ ವಾಚಸ್ಪತಯೇ ನಮೋ ವಿಷ್ಣವೇ ಬೃಹತೇ ಕರೋಮಿ. ಓಂ ನಮೋ ಬ್ರಹ್ಮಣೇ ನಮೋ ಅಸ್ತ್ವಗ್ನಯೇ ನಮಃ ಪೃಥಿವ್ಯೈ ನಮ ಔಷಧೀಭ್ಯಃ ನಮೋ ವಾಚೇ ನಮೋ ವಾಚಸ್ಪತಯೇ ನಮೋ ವಿಷ್ಣವೇ ಬೃಹತೇ ಕರೋಮಿ. ವೃಷ್ಟಿರಸಿ ವೃಶ್ಚ ಮೇ ಪಾಪ್ಮಾನಮೃತಾತ್ ಸತ್ಯಮುಪಾಗಾಂ ದೇವರ್ಷಿ ಪಿತೃತರ್ಪಣಂ ಕರಿಷ್ಯೇ. ಬ್ರಹ್ಮಾದಯೋ ಯೇ ದೇವಾಸ್ತಾನ್ ದೇವಾಗಸ್ತರ್ಪಯಾಮಿ ಸರ್ವಾನ್ ದೇವಾಗಸ್ತರ್ಪಯಾಮಿ ಸರ್ವದೇವಗಣಾಗಸ್ತರ್ಪಯಾಮಿ ಸರ್ವದೇವಪತ್ನೀಸ್ತರ್ಪಯಾಮಿ ಸರ್ವದೇವಗಣಪತ್ನೀಸ್ತರ್ಪಯಾಮಿ. ಕೃಷ್ಣದ್ವೈಪಾಯನಾದಯೋ ಯೇ ಋಷಯಸ್ತಾನ್ ಋಷೀಗಸ್ತರ್ಪಯಾಮಿ ಸರ್ವಾನ್ ಋಷೀಗಸ್ತರ್ಪಯಾಮಿ ಸರ್ವಋಷಿಗಣಾಗಸ್ತರ್ಪಯಾಮಿ ಸರ್ವಋಷಿಪತ್ನೀಸ್ತರ್ಪಯಾಮಿ ಸರ್ವಋಷಿಗಣಪತ್ನೀಸ್ತರ್ಪಯಾಮಿ ಪ್ರಜಾಪತಿಂ ಕಾಂಡರಿಷಿಂ ತರ್ಪಯಾಮಿ ಸೋಮಂ ಕಾಂಡರಿಷಿಂ ತರ್ಪಯಾಮಿ ಅಗ್ನಿಂ ಕಾಂಡರಿಷಿಂ ತರ್ಪಯಾಮಿ ವಿಶ್ವಾನ್ ದೇವಾನ್ ಕಾಂಡರಿಷೀಗಸ್ತರ್ಪಯಾಮಿ ಸಾಂಹಿತೀರ್ದೇವತಾ ಉಪನಿಷದಸ್ತರ್ಪಯಾಮಿ ಯಾಜ್ಞಿಕೀರ್ದೇವತಾ ಉಪನಿಷದಸ್ತರ್ಪಯಾಮಿ ವಾರುಣೀರ್ದೇವತಾ ಉಪನಿಷದಸ್ತರ್ಪಯಾಮಿ ಹವ್ಯವಾಹಂ ತರ್ಪಯಾಮಿ ವಿಶ್ವಾನ್ ದೇವಾನ್ ಕಾಂಡರಿಷೀಗಸ್ತರ್ಪಯಾಮಿ ಬ್ರಹ್ಮಾನಗ್ಸ್ವಯಂಭುವಂ ತರ್ಪಯಾಮಿ ವಿಶ್ವಾನ್ ದೇವಾನ್ ಕಾಂಡರಿಷೀಗಸ್ತರ್ಪಯಾಮಿ ಅರುಣಾನ್ ಕಾಂಡರಿಷೀಗಸ್ತರ್ಪಯಾಮಿ ಸದಸಸ್ಪತಿಂ ತರ್ಪಯಾಮಿ ಋಗ್ವೇದಂ ತರ್ಪಯಾಮಿ ಯಜುರ್ವೇದಂ ತರ್ಪಯಾಮಿ ಸಾಮವೇದಂ ತರ್ಪಯಾಮಿ ಅಥರ್ವವೇದಂ ತರ್ಪಯಾಮಿ ಇತಿಹಾಸ ಪುರಾಣಂ ತರ್ಪಯಾಮಿ ಕಲ್ಪಂ ತರ್ಪಯಾಮಿ. ಸೋಮಃ ಪಿತೃಮಾನ್ ಯಮಃ ಅಂಗಿರಸ್ವಾನ್ ಅಗ್ನಿಕವ್ಯವಾಹನಾದಯಃ ಯೇ ಪಿತರಃ தான் பிதரேகஸ்தர்ப்பயாமி, சர்வான் பிதரேகஸ்தர்ப்பயாமி, சர்வபிதர்கணாகஸ்தர்ப்பயாமி, சர்வபிதர்பத்னீஸ்தர்ப்பயாமி, சர்வபிதர்கணபத்னீஸ்தர்ப்பயாமி. ஊர்ஜம் ஹம்தீஹி அமிர்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே பித்ருனே த்ருப்யத த்ருப்யத த்ருப்யத. ஓம் அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன த்ரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ஹிருஷிகேஷ பத்மநாப தாமோதர. ஓம் அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன த்ரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ஹிருஷிகேஷ பத்மநாப தாமோதர. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. ஓம் பூஹ ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம். ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத். ஓமாபோ ஜ்யோதிரஸோ மிருதம் ப்ரஹ்ம பூர்புவஃ சுவரோம். மமோபாத்த சமஸ்த துரித க்ஷய த்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் சாயம் சந்தியாம் உபாசிஷ்யே. ஓம் ஸ்ரீ கேசவாய நமஹ. ஆபோஹிஷ்டாமயோ புவஹ தான ஊர்ஜே ததாதன மஹேரணாய சக்ஷசே. யோ வஃ சிவதமோ ரஸஹ தஸ்ய பாஜயதே ஹனஹ உஷதீரிவ மாதரஹ தஸ்மா அரங்க மாமவஹ யஸ்ய க்ஷயாய ஜின்வதா ஆபோ ஜனயதாச்சனஹ. ஓம் போர்புவஃ சுவஹ. அக்னிஷ்ச மாமன்யுஷ்ச மன்யுபதயஷ்ச மன்யுக்ருதேப்யஹ பாபேப்யோ ரக்ஷந்தாம் யதன்ஹா பாபமகாரிஷம் மனசா வாசா ஹஸ்தாப்யாம் பத்யாமுதரேண சிஷ்ண்யா அஹஸ்தவலும்பது யத்கிஞ்ச துரிதம் மயி இதமஹம் நாமமிருதயோனௌ சத்யே ஜ்யோதிஷயுஹோமி ஸ்வாஹா. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன த்ரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ஹிருஷிகேஷ பத்மநாப தாமோதர. ததிக்ராவிண்ணோ அகாரிஷம் ஜிஷ்ணோரஸ்வஸ்ய வாஜினஹ சுரபினோ முகாகரத் பிரண ஆயோகும் சிதாரிஷத் ஆபோஹிஷ்டாமயோ புவஹ தான ஊர்ஜே ததாதன மஹேரணாய சக்ஷசே. யோ வஃ சிவதமோ ரஸஹ தஸ்ய பாஜயதே ஹனஹ உஷதீரிவ மாதரஹ தஸ்மா அரங்க மாமவஹ யஸ்ய க்ஷயாய ஜின்வதா ஆபோ ஜனயதாச்சனஹ. ஓம் பூர்புவஃ சுவஹ. ஓம் பூர்புவஃ சுவஹ. தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத். ஓம் பூர்புவஃ சுவஹ. தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத். ஓம் பூர்புவஃ சுவஹ. தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத். ஓம் பூஹ ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம். ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத். ஓமாபோ ஜ்யோதிரஸோ மிருதம் ப்ரஹ்ம பூர்புவஃ சுவரோம். மமோபாத்த சமஸ்த துரித க்ஷய த்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் பிராதஸ் சந்தியா காலாதீத ப்ராயஶ்சித்த அர்க்ய ப்ரதானம் கரிஷ்யே. ஓம் பூர்புவஸ்வஹ. தத்சவிதுர்வரேண்யம்

ஓம் பூர்புவஸ்ஸுவஹ தத்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத். ஓம் பூஹு ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம். ஓம் தத்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத். ஓம் ஆபோ ஜ்யோதிரசோ மிருதம் ப்ரஹ்ம பூர்புவஸ்ஸுவரோம். சாயம் சந்தியா காயத்ரி உபஸ்தானம் கரிஷ்யே. உத்தமே சிகரே தேவி பூம்யாம் பர்வதமூர்த்தனி ப்ராஹ்மணேபியோ ஹ்யனுஜ்ஞானம் கச்ச தேவி யதா சுகம். இமம் மே வருணஸ்ருதி ஹவ மத்யா ச மிருடயா த்வாமவஸ்யுராச்சகே தத்வாயாமி ப்ரஹ்மணா வந்தமானஸ்ததாஷா ஆஸ்தே யஜமானோ ஹவிர்பிஹி அஹேடமானோ வருணே அபோத்யுருஷகம் சமான ஆயு ப்ரமோஷீஹி யச்சித்திதே விஷோ யதா ப்ரதேவ வருண வ்ரதம் மினீமசித்ய வித்யவி யத்கிஞ்சேதம் வருண தைவ்யேஜனேபித்ரோஹம் மனுஷ்யாஶ்சராமசி அசித்தீயத்தவ தர்மாயுஜோபி மமானஸ்தஸ்மாதேன சோ தேவரீரிஷஹ ஹிதவாசோ யத்ரி விபுர்ண தீவி யத்வாகா சத்யமுதயன்ன வித்ம சர்வாதா விஷ்யசிதிரேவ தேவாதா தேஸ்யாம வருண பிரியாசஹ. சந்தியாயை நமஹ, சாவித்ர்யை நமஹ, காயத்ர்யை நமஹ, சரஸ்வத்யை நமஹ, சர்வாப்யோ தேவதாப்யோ நமோ நமஹ, காமோகாரிஷீன் மன்யுரகாரிஷீன் நமோ நமஹ. அபிவாதயே வைஸ்வாமித்ர ஆகமர்ஷண கௌஷிக த்ரயாரிஷேய ப்ரவரான்வித கௌஷிக கோத்ரஹ ஆபஸ்தம்ப சூத்ரஹ யஜுஷாகாத்யாயீ ஸ்ரீ கிருஷ்ண சர்மா நாமாஹம் அஸ்மி போ. பிரதீச்யை திசே நம, உதீச்யை திசே நம, பிராச்யை திசே நம, தக்ஷிணாயை திசே நம, ஊர்த்வாய நம, அதராய நம, அந்தரிக்ஷாய நம, பூம்யை நம, ப்ரஹ்மணே நம, விஷ்ணவே நம, மிருத்யவே நம, யமாய நம, யமாய தர்மராஜாய மிருத்யவே சாந்தகாய ச, வைவஸ்வதாய காலாய சர்வபூதக்ஷயாய ச, ஔதும்பராய தக்னாய நீலாய பரமேஷ்டினே, வ்ருகோதராய சித்ராய சித்ரகுப்தாய வை நம, சித்ரகுப்தாய வை நம. ஓம் நம இதி. நர்மதாயை நம ப்ராதஹ நர்மதாயை நமோ நிஷி, நமோஸ்து நர்மதே துப்யம் த்ராஹி மாம் விஷசர்பதஹ, அபசர்ப சர்ப பத்ரந்தே தூரங்கச்ச மஹாயஷஹ, ஜனமேஜயஸ்ய யஜ்ஞாம் தே அஸ்தீக வசனம் ஸ்மரன், ஜரத்காரோர் ஜரத்கார்வாம் சமுத்பன்னோ மஹாயஷாஹ, அஸ்தீக சத்ய சந்தோ மாம் பன்னகேப்யோபிரக்ஷது பன்னகேப்யோபிரக்ஷத்வோம் நம இதி. ரிதகம் சத்யம் பரம் ப்ரஹ்மபுருஷம் கிருஷ்ணபிங்களம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நம, விஸ்வரூபாய வை நம. ஓம் நம இதி. நமஸ்ஸவித்ரே ஜகதே கசக்ஷுஷே ஜகத்ப்ரசூதிஸ்திதிநாசஹேதவே த்ரயீமயாய த்ரிகுணாத்மதாரிணே விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே, ஹேயஸ் சதா சவிதமண்டலமத்யவர்த்தி நாராயண சரசிஜாசன சந்நிவிஷ்டஹ கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டிஹாரி ஹிரண்மய வபுஹு த்ருதசங்கசக்ரஹ சங்கசக்ரகதாபாணே த்வாரகாநிலயாச்யுத கோவிந்த புண்டரீகாக்ஷரக்ஷமாம் சரணாகதம், ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம், சர்வதேவ நமஸ்காரஹ கேசவம் ப்ரதிகச்சதி கேசவம் ப்ரதிகச்சத்யோம் நம இதி. காயேன வாசா மனசேந்திரயைர்வா புத்த்யாத்மனா வா ப்ரக்ருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அச்சுதாய நம, அனந்தாய நம, கோவிந்தாய நம, கேசவ நாராயண மாதவ ಗೋವಿಂದ, ವಿಷ್ಣು, ಮಧುಸೂದನ, ತ್ರಿವಿಕ್ರಮ, ವಾಮನ, ಶ್ರೀಧರ, ಹೃಷಿಕೇಶ, ಪದ್ಮನಾಭ, ದಾಮೋದರ. ಅಧ್ಯಾನೋ ದೇವ ಸವಿತ ಪ್ರಜಾವತ್ಸಾವೀ ಸೌಭಗಂ ಪರಾ ದುಷ್ವಪ್ನಿಯಗುಂಸುವ ವಿಶ್ವಾನಿ ದೇವ ಸವಿತರ್ದುರಿತಾನಿ ಪರಾಸುವ ಯದ್ಭದ್ರಂ ತನ್ಮ ಆಸುವ. ಅಚ್ಯುತಾಯ ನಮಃ, ಅನಂತಾಯ ನಮಃ, ಗೋವಿಂದಾಯ ನಮಃ, ಕೇಶವ, ನಾರಾಯಣ, ಮಾಧವ, ಗೋವಿಂದ, ವಿಷ್ಣು, ಮಧುಸೂದನ, ತ್ರಿವಿಕ್ರಮ, ವಾಮನ, ಶ್ರೀಧರ, ಹೃಷಿಕೇಶ, ಪದ್ಮನಾಭ, ದಾಮೋದರ. ಶುಕ್ಲಾಂ ವರಧರಂ ವಿಷ್ಣುಂ ಶಶಿವರ್ಣಂ ಚತುರ್ಭುಜಂ ಪ್ರಸನ್ನವದನಂ ಧ್ಯಾಯೇತ್ ಸರ್ವವಿಘ್ನೋಪಶಾಂತಯೇ. ಓಂ ಭೂಃ ಓಂ ಭುವಃ ಓಂ ಸುವಃ ಓಂ ಮಹಃ ಓಂ ಜನಃ ಓಂ ತಪಃ ಓಂ ಸತ್ಯಂ. ಓಂ ತತ್ಸವಿತುರ್ವರೆಣ್ಯಂ ಭರ್ಗೋ ದೇವಸ್ಯ ಧೀಮಹಿ ಧಿಯೋ ಯೋ ನಃ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಮಾಪೋ ಜ್ಯೋತಿರಸೋಮೃತಂ ಬ್ರಹ್ಮ ಭೋರ್ಭುವಸ್ಸು ವರೋಂ. ಮಮೋಪಾತ್ತ ಸಮಸ್ತ ದುರಿತಕ್ಷಯದ್ವಾರಾ ಶ್ರೀ ಪರಮೇಶ್ವರ ಪ್ರೀತ್ಯರ್ಥಂ ಸಾಯಂ ಸಮಿತಾಧಾನಂ ಕರಿಷ್ಯೇ. ಪರಿತ್ವಾಗ್ನೇ ಪರಿಮೃಜಾಮ್ಯಾಯುಷಾ ಚ ಧನೇನ ಚ ಸುಪ್ರಜಾ ಪ್ರಜಯಾ ಭೂಯಾಸಂ ಸುವೀರೋ ವೀರೈಃ ಸುವರ್ಚಾ ವರ್ಚಸಾ ಸುಪೋಷ ಪೋಷೈ ಸುಗೃಹೋ ಗೃಹೈಃ ಸುಪತಿ ಪತ್ಯಾ ಸುಮೇಧಾ ಮೇಧಯಾ ಸುಬ್ರಹ್ಮಾ ಆ ಬ್ರಹ್ಮಚಾರಿಭಿಃ ದೇವಸವಿತ ಪ್ರಸುವಾ. ಅಗ್ನಯೇ ಸಮಿಧಮಾಹಾರಿಷಂ ಬೃಹತೇ ಜಾತವೇದಸೇ ಯಥಾ ತ್ವಮಗ್ನೇ ಸಮಿಧಾ ಸಮಿಧ್ಯಸ ಏವಂ ಮಾಮಾಯುಷಾ ವರ್ಚಸಾ ಸಂನ್ಯಾ ಮೇಧಯಾ ಆ ಪ್ರಜಯಾ ಪಶುಭಿರ್ಬ್ರಹ್ಮ ವರ್ಚಸೇ ನಾನ್ನಾದ್ಯೇನ ಸಮೇಧಯ ಸ್ವಾಹಾ. ಏಧೋಸ್ಯೇಧಿ ಶೀಮಹಿ ಸ್ವಾಹಾ ಸಮಿಧಸಿ ಸಮೇಧಿ ಶೀಮಹಿ ಸ್ವಾಹಾ ತೇಜೋಸಿ ತೇಜೋಮಯಿ ಧೇಹಿ ಸ್ವಾಹಾ. ಅಪೋ ಅದ್ಯಾನ್ವಚಾರಿ ಶಗುಂ ರಸೇನ ಸಮಸೃಷ್ಮಹಿ ಪಯಸ್ವಾಗುಂ ಅಗ್ನ ಆಗಮಂತಂ ಮಾಸಗುಂ ಸೃಜವರ್ಚಸಾ ಸ್ವಾಹಾ. ಸಮ್ಮಾ ಆಗ್ನೇ ವರ್ಚಸಾ ಸೃಜ ಪ್ರಜಯಾ ಚ ಧನೇನ ಚ ಸ್ವಾಹಾ. ವಿದ್ಯುನ್ಮೇ ಅಸ್ಯ ದೇವಾ ಇಂದ್ರೋ ವಿದ್ಯಾತ್ ಸಹ ಋಷಿಭಿ ಸ್ವಾಹಾ. ಅಗ್ನಯೇ ಬೃಹತೇನಾಕಾಯ ಸ್ವಾಹಾ. ದ್ಯಾವಾ ಪೃಥಿವೀಭ್ಯಾಗ ಸ್ವಾಹಾ. ಏಷಾ ತೇ ಅಗ್ನೇ ಸಮಿತ್ತಯಾ ವರ್ಧಸ್ವ ಚಾಪ್ಯಾಯಸ್ವ ಚ ತಯಾಹಂ ವರ್ಧಮಾನೋ ಭೂಯಾ ಸಮಾಪ್ಯಾಯಮಾನಶ್ಚ ಸ್ವಾಹಾ. ಯೋ ಮಾ ಆಗ್ನೇ ಭಾಗಿನಕುಂ ಸಂತಮಥಾ ಭಾಗಂ ಚಿಕೀರಿಷತಿ ಅಭಾಗಮಗ್ನೇತಂ ಕುರು ಮಾಮಗ್ನೇ ಭಾಗಿನಂ ಕುರು ಸ್ವಾಹಾ. ಸಮಿಧಮಾಧಾಯ ಆಗ್ನೇ ಸರ್ವವ್ರತೋ ಭೂಯಾ ಸಗ್ ಸ್ವಾಹಾ. ದೇವ ಸವಿತ ಪ್ರಾಸಾ ವೀ ಸ್ವಾಹಾ. ಅಗ್ನೇರುಪಸ್ಥಾನಂ ಕರಿಷ್ಯೇ ಯತ್ತೇ ಅಗ್ನೇ ತೇಜಸ್ತೇ ನಾಹಂ ತೇಜಸ್ವೀ ಭೂಯಾಸಂ ಯತ್ತೇ ಅಗ್ನೇ ವರ್ಚಸ್ತೇ ನಾಹಂ ವರ್ಚಸ್ವೀ ಭೂಯಾಸಂ ಯತ್ತೇ ಅಗ್ನೇ ಹರಸ್ತೇ ನಾಹಂ ಹರಸ್ವೀ ಭೂಯಾಸಂ. ಮಯಿ ಮೇಧಾಂ ಮಯಿ ಪ್ರಜಾಂ ಮಯಿ ಅಗ್ನಿಸ್ತೇಜೋ ದಧಾತು ಮಯಿ ಮೇಧಾಂ ಮಯಿ ಪ್ರಜಾಂ ಮಯೀಂದ್ರ ಇಂದ್ರಿಯಂ ದಧಾತು ಮಯಿ ಮೇಧಾಂ ಮಯಿ ಪ್ರಜಾಂ ಮಯಿ ಸೂರ್ಯೋ ಭ್ರಾಜೋ ದಧಾತು. ಅಗ್ನಜೇ ನಮಃ. ಮಂತ್ರಹೀನಂ ಕ್ರಿಯಾಹೀನಂ ಭಕ್ತಿಹೀನಂ ಹುತಾಶನ ಯದ್ಧುತಂ ತು ಮಯಾ ದೇವ ಪರಿಪೂರ್ಣಂ ತದಸ್ತುತೇ. ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತಾನ್ಯಶೇಷಾನಿ ತಪಃ ಕರ್ಮಾತ್ಮಕಾನಿ ವೈ ಯಾನಿ ತೇಷಾಮ ಶೇಷಾಣಾಂ ಕೃಷ್ಣಾನುಸ್ಮರಣಂ ಪರಂ. ಅಭಿವಾದಯೇ ವೈಶ್ವಾಮಿತ್ರ ಆಘಮರ್ಷನ ಕೌಶಿಕ ತ್ರಯಾರಿಷೇಯ ಪ್ರವರಾನ್ವಿತ ಕೌಶಿಕ ಗೋತ್ರ ಆಪಸ್ತಂಭಸೂತ್ರ ಯಜುಶಾಖಾಧ್ಯಾಯೀ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಶರ್ಮಾನಾಮಾಹಂ ಅಸ್ಮಿ ಭೂಃ. மானஸ்தோ கேதன ஏமான ஆயுஷி மானோ கோஷுமானோ அஸ்வேஷுரீரிஷா வீரான் மானோ ருத்ரபாமிதோ வதீர் ஹவிஷ்மம் தோ நமசா விதேமதே. மேதாவி பூயாசம் தேஜஸ்வி பூயாசம் வர்ச்சஸ்வி பூயாசம் பிரம்மவர்ச்சசி பூயாசம் ஆயுஷ்மான் பூயாசம் அன்னாதோ பூயாசம் ஸ்வஸ்தி பூயாசம். ஸ்ரத்தாம் மேதாம் யசப்ரஜ்ஞாம் வித்யாம் புத்திம் ஸ்ரியம் பலம் ஆயுஷ்யம் தேஜ ஆரோக்யம் தேஹி மே ஹவ்யவாஹன ஸ்ரியம் தேஹி மே ஹவ்யவாஹன ஓம் நம இதி. ஓம் அச்சுதாய நம, அனந்தாய நம, கோவிந்தாய நம, கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன த்ரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ஹிருஷிகேஷ பத்மநாப தாமோதர. ஓம் பூர்புவஸ்ஸுவஹ தத்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத். தேவஸவிதஃ ப்ரசுவா ரிதந்த்வா சத்யேன பரிஷிஞ்சாமி அமிர்தோபஸ்தரணமசி. பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா வ்யானாய ஸ்வாஹா உதானாய ஸ்வாஹா சமானாய ஸ்வாஹா ப்ரஹ்மணே ஸ்வாஹா ப்ரஹ்மணிம ஆத்மாமிர்தத்வாய அமிர்தாபிதா நமசி. அச்சுதாய நம, அனந்தாய நம, கோவிந்தாய நம, கேசவா நாராயண மாதவா கோவிந்த விஷ்ணு மதுசூதன த்ரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ஹிருஷிகேஷ பத்மநாப தாமோதர. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாஜேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் பூஹ ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம்.